వామాంగళయాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదవేదికం లక్ష్మీనాథమారంభా నాథయాజమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి ప్రణాయ మేరే అస్మద్గురోర్భగవతోశ్చ దేవిందో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ కులపద ప్రకులాభిరామం శ్రీమత్తదంగరీవణం ప్రణమామి మూర్ధన భూతం సరస్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీ భక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముడిం ప్రణతోస్మి నిత్యం ముందుట్రణంజే ముయట్టి దరిత్రురైతు వందిత్వాయరవాళ్ళేందరుహూరుం సోలిసోళ్ మొయిపూం పొరునల్ కురుకూరన్ వారన్ పేర్కూరు మున్నురైత్త తిరువరిత్తం నూరు పాట్టుం முறையின்வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னியனற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் இன்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறாயிறங்கு நீயே முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவியுள் புதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். பெரிய திருவந்தாதியில 41வது பாசுரம் பார்க்கணும். இதற்கு முன்னாடி சில பாசுரங்களிலே தன்னுடைய மனசை கூப்பிட்டு சில விஷயங்களை ஆழ்வார் சொன்னார். இதற்கு முன் பாசுரம் கடைசி பாசுரம் நாம பார்த்த பாசுரத்திலே வாய்ப்போ இது ஒப்பமற்றில்லை வா நெஞ்சே மனசே, இது தவிர வேற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடையாது, இதுக்கு சமமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, வேற பாக்கியம் நமக்கு கிடைக்காது. நீ செய்ய வேண்டியது என்ன என்றார், தீப்பால பெய்த்தா உயிர்த்தலாய் பாலுண்டு அவளுரை மாய்த்தானை வாழ்த்தே வலி, எம்பெருமானை வாழ்த்துவது பூதனா சம்ஹாரம் செய்த எம்பெருமானை வாழ்த்துவதுதான் வலி, அதுதான் பலம், அதுதான் செய்ய வேண்டியது, அதுதான் சிறந்தது அப்படின்னு மனசுக்கு சொல்ற. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா கூட அமைக்கும் பொழுதுண்டே ஆராயின் நெஞ்சே அப்படின்னும், பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே நெஞ்சமே அப்படின்னும் மனசை கூப்பிட்டு, மனசே எம்பெருமான் விஷயத்திலே நமக்கு இப்படி ஒரு பொழுது கிடைக்குமா என்றெல்லாம் சொன்னார். ஆக மனசுக்கு நெஞ்சினோடு மனசினோடு ஆழ்வார் கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம், எம்பெருமானை மறக்காதே, அவனை மாய்த்தானே வாழ்த்தே வலி, அவனை வாழ்த்துவதுதான் நமக்கு பலம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். இப்ப எம்பெருமானை வாழ்த்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதை விடக்கூடாதுன்னு சொன்னார். எம்பெருமானை எப்படி வாழ்த்தலாம் அப்படிங்கறதுக்கு பல பிரகாரங்கள் இருக்கு, அதெல்லாம் இப்ப ஒன்னு ஒன்னா சொல்ல போறார். 41வது பாட்டிலிருந்து வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஆக எம்பெருமானையே கூப்பிட்டு அவனை வாழ்த்தும்படியான சில விதங்களை பேசுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். 41வது பாசுரம், வலியமென நினைந்து வந்ததிருந்த மல்லர் வலியமுடி இடிய வாங்கி வலிய நின் பொன்னாழி கையான் உடைத்திடுதி நீளாதே பன்னாள் கீழாதே பன்னாளும் நிற்கும் இப்பார். வலியமென நினைந்து நாங்கள்தான் வலிமை புரிந்தியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இரண்டு மல்லர்கள் கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனை எதிர்க்க வந்தார்கள். அப்படி வந்தெதிர்ந்த மல்லர்களுடைய வலிமை பொருந்திய முடி அவர்களுடைய தலைகளை தன்னுடைய கையினாலே இடி இடிக்கும்படி அடித்து அதை பொடி பொடி ஆக்கினவன் கண்ணன். வலிய நின் பொன்னாழி கையால், பொன்னாழி அதாவது சொர்ணமயமான இல்ல ரமணீயமான சக்கரத்தை ஏந்திய தன்னுடைய திருக்கையினாலே அவர்களுடைய வலிமை பொருந்திய முடியை தலையை இடிந்து போகும்படியாக எம்பெருமான் புடைத்தெழுதி நன்றாக அடித்து விட்டார். அப்படி அடித்தபடியினாலே பன்னாலும் நிற்கும் இப்பார் இந்த பூமியானது பல்லாண்டு காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை போல துஷ்டர்களை நீ சம்ஹாரம் செய்தபடியினாலே இந்த பூமியில் எல்லாரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியும் பூபாரம் தீர்ந்து பல்லாண்டு காலம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்திலே மல்லர்களை மாய்த்த வரலாறு இருக்கிறதா, அதை சொல்லி எம்பெருமானை பல்லாண்டு பாடி அந்த எம்பெருமானால் இந்த பூலோகம் இந்த பூமி நிம்மதியாக பல்லாண்டு காலம் நிலைத்து இருக்கிறது என்பதையும் நாம் பாடலாம் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல விஷயம். பகவானுடைய அவதாரமே துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணி சாதுக்களை ரட்சித்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக. அதனால இப்படி துஷ்டர்களை சம்ஹாரம் செய்யும் போதெல்லாம் பூமிக்கு நல்லது நடக்கிறது, பூமி நிலையாக பல்லாண்டாக சாதுக்களுடன் இருக்க போகிறது அப்படின்னு கிடைக்கிறபடியினாரே இதை சொல்லுகிறார். அதிலும் முக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பூபாரம் தீர்ப்பதற்காகவே கண்ணன் அவதாரம் அப்படின்னு பிரசித்தமா இருக்கிறபடியினால மல்லர்களை ஒழித்து அதன் மூலம் பூபாரம் தீர்த்தபடியினாலே கீழாலே பன்னாலும் நிற்கும் இப்பார் இந்த உலகம் பன்னாலும் பல நாட்கள் கீழாதே, இன்னும் அதுக்கு கெட்டு போவதற்கு வாய்ப்பு இல்லாமல் பிளந்து போவதற்கு வாய்ப்பு இல்லாமல் நிற்கும் நிலைத்திருக்கும். இது எத்தனையோ காலம் இது நிலைத்திருக்கும் இந்த உலகமானது அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். வலிய மெலனிணைந்து வந்ததிருந்த மல்லர் வலிய முடி இடிய வாங்கிய வலிய நின் பொன்னாழி கையால் உதைத்திடுதி கீழாதே பன்னாலும் நிற்கும் இப்பால். போன பாசுரத்திலே பூதனா சம்ஹாரத்தை சொன்னவர் தொடர்ந்து இந்த பாசுரத்திலே கண்ணன் மல்லர்களை ஒழித்த வைபவத்தை சொல்லுகிறார் அப்படின்னும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா தீப்பால பேய்த்தாய் உயிர்களாய் பாலுண்டு அவள் உயிரை மாய்த்தானை வாழ்த்தே வலின்னு ஊத்தனா சம்ஹாரம் செய்த எம்பெருமானை தான் வாழ்த்த வேணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி மல்லர்களை ஒழித்ததை நாம் வாழ்த்த வேணும். ஏன்னா துஷ்டர்கள் ஒழிந்தபடியினாலே பன்னாலும் நிற்கும் இப்பார் இந்த உலகம் பலாண்டு காலம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு வாழ்த்தலாம் என்பதாக. இந்த மல்லர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா வலியம் என நினைந்து வந்தெதிர்ந்த மல்லர் அவர்களே நேர வந்து எதிர்த்து நிற்கிறார்கள். நாங்கள் தான் வலியம் வலிமை புரிந்தவர்கள், வலியம்னா வலிமையுடையோம், நாங்கள் வலிமையுடையோம் அப்படின்னு கண்ணனை எதிர்த்து நிற்கிறார்கள். கிருஷ்ணாவதார சரித்திரத்துல இதுவரை கண்ணன் யார் யாரை சம்ஹாரம் செய்தான் என்பதை எல்லாம் நினைத்து பார்த்தால் இப்படி சண்டைக்கே வந்திருக்க மாட்டான். கிருஷ்ணன் வரான்னு தெரிஞ்சா ஒதுங்கி போயிருப்பான். ஏன்னா எத்தனை பேர் அகாசுரன் அப்புறம் சகடாசுரன் அப்படின்னு என்னென்ன அசுரன், கேசிங்கிற அசுரன், அதுக்கப்புறம் வந்து கபி வத்சாசுரன் கபிதாசுரன் அப்படின்னு என்னென்ன அசுரர்கள் வந்தாலோ எல்லாரும் கண்ணன் கையால் மாண்டு போனார்கள் அப்படின்னு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், உலகத்துல பிரசித்தமான விஷயம். அப்படி இருக்குச்சா அந்த கண்ணன் வந்திருக்கான்னா உடனே கொஞ்சம் பயத்தோட நம்ம கதை என்ன ஆகுமோ, ஏன்னா போனவர்கள் எல்லாருமே கண்ணனை ஒழித்து விடுகிறேன்னு சொல்லிவிட்டு போனவர்கள் யாரும் திரும்பி வரல, எல்லாரும் போற வழிதான் இருக்கே தவிர திரும்பி வந்ததா தெரியல. அப்ப இவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையோ. ஆனா இவர்கள் வலியம், நாங்கள்லாம் அவர்களை மாறி இல்ல, நாங்கள்லாம் வலிமை உடையவர்கள் அப்படின்னு வலியம் என நினைந்து வந்து எதிர்ந்த மல்லர் அப்படின்னு இவர்களே கண்ணனை நேர வந்து எதிர்க்கிறார்கள். கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து எதிர்க்கிறார்கள். அதாவது மதுரை மாநகரத்துல தான் கண்ணன் வராங்க, ஆனா கூட ரங்கத்துக்குள்ள கூப்பிடுறான். அங்க பெரிய ரங்கம் அரங்கம் ஒண்ணு இருக்கு, அந்த ரங்கத்துல வா யுத்தத்துக்கு பண்ண யுத்தம் பண்ணலாம்னு கூப்பிடுறான் கண்ணனை. ஏன்னா அது ஒரு விளையாட்டு மாதிரி, குத்து சண்டை போட்டு அது ஒரு விளையாட்டை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி. கண்ணன் வேண்டாங்கிறான், வேண்டாம் நான் வாட்டுக்கு ஓரமா உட்காந்துருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்த சண்டை போடுங்க, நான் கைத்தட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஆனா அதெல்லாம் கிடையாதுட்டா, நீ வா நம்ம தான் யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறா ரெண்டு பேரும். அதான் வந்து எதிர்ந்த மல்லர் கண்ணனே வேண்டாம்னு சொன்னா கூட அவனை விடமாட்டார்கள். என்ன அதற்காகவே கமிஷன் அப்பாயின் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி சொன்னாங்க கண்ணனை ஒடி கடவுளே கம்சன் இவரை ஏற்பாடு வேற பண்ணி வச்சிருக்கானா, அதனால நாங்கள்லாம் அபாலமாதிரி கிடையாது, நாங்கள்லாம் வலியவர்கள் புஜப்படத்தான் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்ல மல்லர்கள் தானே மல்லாண்டோல் அப்படின்னு சொல்ற மாதிரி மல்ல மல்லர்கள் அதனால அந்த தோலை காமிச்சாலே பார்த்தாலே எல்லாருக்கும் பயமா இருக்கு. ஏன்னா மாம்ச பிண்டங்கள்லாம் இப்படி சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு. கண்ணனும் சின்ன பையனா இருக்கான், ஆனா கூட இவளுக்கு தெரியும் கண்ணனை பத்தி ஓரளவு தெரியும். இப்பதான் குழையா பீடம்ங்கிற யானையை சமாரம் மட்டும் வேற வந்திருக்கான், சாதாரண குழந்தை இல்லைன்னு தெரியும். ஆனா நாங்கள்லாம் யானை காட்டும் வலியும், நாங்கள்லாம் தேசி முதலான அசுரங்களை காட்டிலும் வலியும் நாங்கள் அப்படின்னு நினைச்சுதான் வராளும். வலியம் எனந்து வந்து எட்டிருந்த மல்லர் அப்படியே கண்ணன் அப்படாது போனா போயிட்டு போட்டோன்னு விடாமல் வந்து அவனை யுத்தத்துக்கு கூட்டு கடைசியில அவனாலே அடி வாங்கணும்னு வாக்கடையில இருக்கு. வலிய முடி இடிய வாங்கி அவர்களுடைய வலிய முடி, முடினா சிரசு தலை, வலியனா நல்லா வலிமையான, அவன் மண்டையால ஒரு அடி அடிச்சா யானை கூட போடும் அப்படிப்பட்ட வலிமை உடையவர்கள். ஆனால் கண்ணன் அதை இடிய வாங்கி அப்படின்னு இடிந்து போகும்படியாக அந்த தலை அப்படியே பிச்சு போட முடியாது, ஒரு அடி அடிச்சானா முடியே ரெண்டா போயிடும், அதுக்கப்புறம் திருகு திருகி பிச்சு போட்டுடலாம். அந்த மாதிரி யானையே கொண்டுட்டு வந்திருக்கான் இல்லையா, அவர்களுடைய வலிய முடியை இடிய வாங்கி, வலியனா வலிமை புரிந்தியான்னு அர்த்தம், அந்த முடியை தலையை இடிய இடிந்து போகும்படி இடிந்து விழுந்தும்படி வாங்கி கழுத்திலிருந்து பிச்சு போட்டு என்று அர்த்தம். இதுக்கு என்ன ஆயுதம் உபயோகித்தான்னா வலியனின் பொன்னாழி கையால், ஒண்ணும் இல்ல கைதான், கையில சக்கரம் இருக்கணும், ஆனா சக்கரம் இப்ப இல்ல கையில, சக்கரம் ஏந்திய கை பொன் ஆழி கை, பொன் அழகான ஆழி சக்கரம் ஏந்திய கை, வலியான வலிமை பொருந்தியன்னு அர்த்தம். இவர்களுக்கு எத்தனை வலிமை இருக்கோ அதுக்கெல்லாம் மேல வலிமை பொருந்தியது எம்பெருமானுடைய கை. சக்கராயுதத்தோட தான் இன்னும் வலிய ரொம்ப ரொம்ப பெருமை அதிகம் அதுக்கு. சக்கராயுதம் இப்ப இல்லாட்டா கூட அந்த சக்கராயுதத்தினுடைய பெருமை அந்த கைக்கு உண்டு, ஆயுதம் இல்லாட்டா கூட பகவானுடைய ஹஸ்தங்களுக்கு அந்த பெருமை உண்டு இல்லையோ. அப்போ வலிய நின் பொன்னாடி கையால் புடைத்திடுதி, புடைத்திடுதுன்னா அடித்து அடித்தாயின்னு அர்த்தம், உன்னுடைய அழகான திருவாழியை ஏந்தி இருக்கிற கையினாலே வலிய வலிமையை புரிந்த அந்த கையினாலே அவர்களை நீ அடித்தாய், அது இடிந்து போகும்படியாக இடிந்து விழும்படியாக அவர்கள் தலையெல்லாம் பொடிந்து விழும்படியாக உன்னுடைய கையினாலே நீ அடித்தாய் புடைத்திடுதி அப்படின்னு அர்த்தம். வலியமென நினைந்து வந்ததிருந்த மல்லர் வலிய முடி இடிய வாங்கி வலிய நின் பொன்ன அழிக்கையால், வலியனா வலிமை பொருந்தியன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் உத்தம சுவாமி அர்த்தம் சாதிக்கிறார் வலிய அப்படின்னு கண்ணனை கூப்பிடுறானோ வலிமை பொருந்தியவனே அப்படின்னு இந்த பாசுரத்துல நின் உன்னுடைய அப்படின்னு வலியாங்கிறது விழிச்சொல் சம்போதனம், கண்ணனை கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம், ரெண்டு விதமாயும் சொல்லலாம். வலிய நின் பொன்னாழி கையால் புடைத்திடுதி, நீ அடித்து விட்டாய், கீழாதே பன்னாளும் நிற்கும் இப்பார், அதனாலே இப்பார் இந்த பூமியானது கீழாதே யாராலும் பிளக்கப்படாமல் பன்னாளும் நிற்கும் பல ஆண்டு காலம் நிற்கும். இந்த பூமியில பூபாரம் கம்சன் முதலான ராஜாக்கள்லாம் வந்து பூபாரத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியோ அதெல்லாம் கிடையாது, இனிமே இல்லாமல் இந்த பூமியானது ஸ்திரமாக இருக்கும், பூமியினாலே ஸ்திரம் நிலையானது, ஸ்திரானே ஒரு பெயர் பூமிக்கு, நிலையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பர்வதம் மாதிரி மலைகள்லாம் மாதிரி நிலையா அப்படியே இருக்கிறபடியால்தான் நம்ம உட்காந்துருக்கோம், இல்லாட்டா நம்மளால உட்கார முடியாது. ஆனா அதை நிலையாக்க முடியாமல் பூமாதேவி தவிக்கும்படியாக பண்ணினவர்கள் இந்த துஷ்ட ராஜாக்கள். அதெல்லாம் இல்லாமல் அந்த துஷ்டர்களை கண்ணன் ஒழித்தான், ஒழித்தபடினாலே பூமியானது பன்னாளும் நிற்கும் பல ஆண்டு காலம் நிலையாக நிற்கும் என்று அர்த்தம். இந்த கீழாதே அப்படிங்கிறத கீழாதே பூமியானது பன்னாளும் நிற்கும்னு அர்த்தம் சொல்லலாம், இல்ல கீழாதேங்கிறத முன்னாடி சேர்க்கலாம், சேர்த்தா வலிகனின் பொன்னாழி கையால் புடைத்திடுது கீழாதே அப்படின்னு, உன்னுடைய பொன்னாழி கையினாலே அந்த மல்லர்களுடைய தலையை நீ பிளந்தாய் அடித்தாய், கீழாதேன்னா கிள்ளி போடாமல் அர்த்தம், தலையை அனாயாசமா கிள்ளி போடணும், ஆனா கிள்ளி போடாமல் அவன் வந்து கையினாலே அடிச்சு சம்ஹாரம் பண்ணான் அப்படின்னு அர்த்தம். மரத்துல இருந்து புஷ்பத்தை கேள்ற மாதிரி புஷ்பாணி தண்டக வனேஷு அபனேது மிச்சோகன் பாதுகாசேஷத்ரோ, மரத்துல எப்படி பூ பறிக்கிறாளோ கிள்ளி போடுறாளோ அந்த மாதிரி தலையை கிள்ளி போட முடியும் கண்ணனாலே. ஆனா அப்படி பண்ணல, இப்படி கிள்ளி போட்டு அப்படி எல்லாம் பண்ணலையாம். கிள்ளினது அப்படின்னா என்ன கேட்டா, கேசி முதலானவர்கள் எல்லாம் அப்படியே தலையை கிள்ளி போட்டான்னு வரும். ஹிரண்யம், ஹிரண்யன் உடலை பிழந்து போட்டான் அப்படின்லாம் ஒரு மூலியம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் புடை திடீதுனா அடிச்சே கொன்னான் அப்படின்னு அர்த்தம். தலையை கிட்டி கிள்ளி போட்டா காரியம் முடிஞ்சு போயிடும், ஹிரண்யனுடைய மார்பை பிளந்தா காரியம் முடிஞ்சு போயிடும் அப்படிலாம் இல்லாமல், ஏன்னா இவர்கள் நாங்கள் வலியர்கள் சொல்லி வராளியோ. அப்போ இவாளை அடிக்கிறான் முதல்ல, நீங்கள் வலியர்கள் ஆனால் இந்த அடியை தாங்கிக் கொள்ளுங்கள், ஏன்னா அடிங்கிறது இடிய வாங்கி, வலிய முடி இடிய வாங்கி அப்படின்னு இருக்கு. அதனால கீழாதே அப்படின்னா எளிதாக கிள்ளி போடாமல் நீ உன்னுடைய பொன்னாடி கையால் வலிய முடி இடிய வாங்கி அவர்களுடைய தலையெல்லாம் இடிந்து போகும்படியாக நீ வாங்கினாய் அப்படின்னு அர்த்தம். தலையில அடிச்சு அதுக்கப்புறம் பிச்சு போட்டான் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவான், கிள்ளி போட்டதில்லை. வலியமெனே இணைந்து வந்ததிருந்தவல்லர் வலிய முடி இடிய வாங்கி வலிய நின் பொன்னாழி கையால் உடைத்திடுதி கீழாதே பன்னாளும் நிற்கும் இப்பார். பொன்னாழி கை அப்படின்னா அழகான திருவாழியை ஏந்திய கை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஆனா இப்ப திருவாழி இல்லையே கிருஷ்ண அவதாரத்துல இந்த சமயத்துல கேட்டா, அப்ப ஆழினா மோதரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப சொர்ணமயமான மோதரத்தோடு இருக்கக்கூடிய கை, மோதரத்தோடு சேர்ந்து அடிக்கிறான். அப்ப மோதரம் அது கூட ஆயுதமா எடுத்து போல இருக்கு, ஆபரணமா இருக்கு. ஏன்னா மோதிர கையாலே குட்டு வாங்குறதுன்னு சொல்லுவான், வெறும் கையால குட்டுறத காட்டிலும் மோதிர கையால குட்டினா மோதிரமும் சேர்த்து வலிக்கும், குட்டுப்பட்டவனுக்கு பயங்கரம் வலிக்கும் இல்லையா. அந்த மாதிரி கண்ணன் கையில இப்ப ஒரு ஆழினா மோதிரம் ஒண்ணு போட்டுருக்கான், அதோட கூட்டு அடிக்கிறானா, ஏற்கனவே இவனுடைய அடி தாங்க முடியாது கை அடிய, அதுக்கு மேல மோதிரமும் சேர்ந்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் வச்சுக்கலாம். இல்லாட்டா பொன் ஆடினா அழகான மோதிரம் அப்படின்னு வச்சு, கண்ணனுடைய தெருக்கை அப்பவும் அழகா இருக்குன்னு அந்த கையினுடைய அழகை மோதிரத்தோட அழகான கை இருக்கு அதால அடிக்கிறான் அப்படின்னு இவ்வா அழகுல ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு அப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆரம்பத்துல வலிய மேலே இணைந்து வந்து எதிர்ந்த மல்லர் அப்படின்னு சொல்லிச்சு. கிருஷ்ணாவதாரத்துல சானூரன் முஷ்டிகன்னு ரெண்டு மல்லர்கள், இவர்கள் தான் வந்து எதிர்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. கூட இன்னும் ரெண்டு பேர் வந்தான் இருக்கு, நாலு பேர் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். எல்லாம் கேட்டா மது கைட்டபன்னு ரெண்டு மல்லர்கள், அவர்கள் நாங்கள் தான் வலியர்கள் நினைக்கிறான். ஏன்னா ஆதி காலத்துல வந்த ராட்சசர்கள் அவெல்லாம், இன்னும் சொல்லப்போனா முதல் ராட்சசர்கள் இவ ரெண்டு பேர் தான். மது கைட்டபன் பிரம்மா கிட்டன் வேதத்தை அபகரித்து கொண்டு போனார்கள், அப்ப பகவான் அவர்களை யுத்தம் பண்ணி ஜெயித்தார். ஹயக்ரீவ அவதாரம் பண்ணா, யுத்தம்னா பெருசா ஒன்னும் பண்ணலையாம், அவளை தொடைக்க நடுவில் வச்சு நெசுக்கி விட்டான்னு வரும். அதாவது கொசு அடிக்கிற மாதிரி, கொசு அடிக்கிறன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கத்தி கொண்டு வருவோமா இல்லையே, தொடையில கொசு உட்காந்து அப்படியே நசிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த மது கைட்டவாளை போட்டு பகவான் நசுக்கி விட்டான் அப்படின்னு தான் சரித்திரத்துல இருக்கு. அவர்கள் என்ன நினைக்கிறான், எங்களை போல பலசாலிகள் யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறான். ஆனா கண்ணனுடையதோ பொன்னாழி கை, நாங்கள்லாம் வலியம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா இவன் வந்து பொன்னாழி கை, வலிய முடி இடிய வாங்கி, முடினா இந்த உடம்பு முழுக்கதான் வச்சுக்கணும், அது மொத்தமும் பொடிந்து போகும்படியாக அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஆக அந்த ஒரு சரித்தும் நீங்க சொன்னதாக வச்சுக்கலாம். வலியனின் பொன்னாழி கையால் உடைத்திடுதி, உடைத்திடுதுன்னா அடித்தாயின்னு அர்த்தம், நீ கீழாதே பன்னாளும் நிற்கும் இப்பார். ஆக இந்த பூமியானது இன்னும் பல நாளும் நிற்கும், ஏனால் நீ பூமியினுடைய பாரத்தை தீர்த்து அருளினபடியாலே அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். வலியமனே இந்த வந்ததிருந்த மல்லர் வலிய முடி இடிய வாங்கி வலியனின் பொன்னாழி கையால் புடைத்திடுதி கீழாதே பன்னாளும் நிற்கும் இப்பார். பாருண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பாரளந்தான் பாரிடமுன் படைத்தான் என்பரான் பாரிடமாவானும் தானாலாரிடமே மற்றொருவர்க்கு ஆவான் புகாவாலவை. அழகான பாசுரம். எம்பெருமான் பண்ண உபகாரங்களை சொல்லி அவனுக்கு பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு மனசுட்ட எம்பெருமானை எப்படியெல்லாம் வாழ்த்தலாம் தான் சொல்றேன். பாரும் தான் எம்பெருமான் தான் இந்த உலகத்தை எல்லாம் உண்டவன். சம்ஹாரம் செய்யும் போது வாய்க்குள்ளே போட்டுக் கொண்டவன். அவனே பார் உமிழ்ந்தான், உலகத்தை உமிழ்ந்தான். அவனே பார் இடந்தான், இந்த வராகாவதாரத்திலே பூமியை எடுத்து வைத்திருந்தான். அவனே பார் அளந்தான், திருவிக்ரமாவதாரத்திலே பாறை அளந்தான். எல்லாத்துக்கும் மேல அவனே பாரிடம் உன் படைத்தான். உன் காலத்துல இந்த பூமியை படைத்தவனே அவன் தானே. படைச்ச அப்புறம் தானே இதெல்லாம் செய்யறான். வராக அவதாரத்துல பூமியை எடுத்து வச்சான், திருவிக்ரம அவதாரத்தில் பூமி அளந்தானா, அதெல்லாம் இருக்கட்ட. பூமி எப்படி வந்தது அப்படின்னா, பாரிடம் உன் படைத்தான். முதன் முதல்ல அந்த பூமிங்கிற இடத்தை, அதான் முழு பூமியையும் முதல் முதலே படைத்தான் என்பாரால் என்று சொல்வார்கள் என்பதாக இத்திகாத புராணங்கள் வேதங்கள் எல்லாம் சொல்லும். ஆகையினாலே என்ன கேட்டா, பாரிடம் ஆவானும் தானாரிடமே. ஆகையினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பாரிடம் ஆவானும் தான். பாரிடம்னா பூமிக்கு ஆதாரமாக இருப்பவன் அவன் தான். எல்லா விதத்திலும் நாம பூமியில இருக்கோம் இல்லையோ, நமக்கு ஆதாரம் பூமி. இந்த பூமிக்கு ஆதாரம் அவன் தான். ஏன்னா இத்தனை வைபவத்தை பார்த்தா தெரியும். ஆக பூமிக்கு ஆதாரமா இருக்கிறவன் தான் எம்பெருமானே அப்படிங்கறத புரிஞ்சவன். புரிஞ்சுன்னா என்னன்னு கேட்டா, ஆர் இடமே. அப்ப நம்ம யாரு நமக்கு இடம்? இடம்னா ஆசிரியம்னு அர்த்தம். வேற யார் நமக்கு புகழிடம்? வேற எங்க நாம போறது? பூமியை படைத்தவனே அவன் தான். அதுக்கப்புறம் பூமியை இடந்தவன் அளந்தவன் எல்லாம் அவன் தான். அப்படின்னு அப்புறம் பூமி அவனுக்கே சொந்தங்கிற மாதிரி ஆச்சு. அப்ப இன்னைக்கு நாம எல்லாம் ஆசிரியக்க வேண்டியது அவனைத்தவர் வேற யாரை? அதனால வேற யாருக்கிட்டையும் நாம போக வேண்டாம். பாரிடம் ஆவானும் தான், இந்த பூமிக்கு ஆச்சரியமாக அவனே இருக்கிறபடினாலே நாம் வேற யாரிடமும் போக வேண்டாம். மற்றொருவருக்கு ஆவான் புகாவாலவை. வேற ஒருத்தனுக்காக, இந்த எம்பெருமானை தவிர வேற ஒருத்தனுக்காக அவை புகா, இதெல்லாம் சேராதுன்னு அர்த்தம். எது சேராது? பாருண்டான், பாருமெழுந்தான், பாரிடந்தான், பாரளந்தான், பாரிட முன்படைத்தான்னு சொல்றா இல்லையா, அஞ்சு சொல்லியிருக்கா. பார் உண்டான், பார் உமிழ்ந்தான், பார் இடந்தான், பார் அளந்தான், பார் படைத்தான் அப்படின்னு இந்த அஞ்சு அஞ்சுமே மற்றொருவருக்கு ஆகா, வேற யாருக்கும் இதெல்லாம் சேராது, வேற எந்த தெய்வத்துக்கும் சேராது. ஆகையினாலே மற்றொருவருக்கு ஆவான், மற்றொருவருக்கு ஆவதற்காக புகாவால் அவை, அவை புகா, அவை சேராது. இன்னொரு தெய்வத்துக்கிட்ட யாராவது அளந்தாளா, இல்ல யாராவது வராகவதாரத்தை பூமி எடுத்து வச்சாளா, இல்ல யாராவது பார் உண்டாளா, இல்ல பார் உமிழ்ந்தாளா, ஒண்ணும் கிடையாது. அதனால எப்போ பூமியில நாம இருக்கோமோ நமக்கு ஆசிரியம் பூமி. அந்த பூமிக்கு இருப்பிடம்ங்கிறது எம்பெருமான் தான். ஏன்னா எம்பெருமான் தான் அந்த பூமியை எல்லாம் பண்ணியிருக்காங்க சிருஷ்டிச்சதுல இருந்து. அப்ப எம்பெருமான் தவிர வேற யாருக்கிட்ட நாம போகணும்? நமக்கு வேற ஆர் இடம், வேற யார் ஆசிரியமாக ஆவார்கள்? மற்றவர் வேற யார்ட்ட போலாமேனா, அவெல்லாம் இதுல ஏதாவது பண்ணிருக்காளா, இதுல ஏதாவது அவகிட்ட பொருந்துமா சேருமா, எதுவுமே கிடையாது. அதையினாலே மற்றொருவருக்கு ஆவான் புகாவால் அவை. பாருண்டான், பாரும் எழுந்தான், பாரிடந்தான், பாரளந்தான், பாரிட முன் படைத்தான் என்பரால் பாரிடமாவானும் தானாலால் தான் ஆனால் ஆரிடமே மற்றொருவர்க்கு ஆவான் புகாவாலவை. இந்த பூமியை பற்றி எம்பெருமான் செய்கின்ற லீலைகளை எல்லாம் ஆழ்வார்கள் பல இடங்களில் அழகா சொல்றார். இப்போ திருமங்கை ஆழ்வார் பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பாருமிழ்ந்து பார் அளந்து பாறை ஆண்ட பேராளன் அப்படின்னு திருநாளத்துல சொன்னதை நம்ம முன்னாடி பார்ப்போம். நம்மாழ்வாரும் உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான். உலகம் எனக்கே சொந்தங்கிற மாதிரி அவன் இந்த பாசுரத்தில் நிறைய இருக்கு. உண்டும் உமிழ்ந்தும் கரந்தும், கரந்துனா உள்ளுக்குள்ளே மறைந்திருந்தும், இடந்தும் கிடந்தும், உண்டும் உமிழ்ந்தும் கரந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும். பூமியிலேயே ரங்கநாதன்னா சயன திருக்கோலத்துல இருக்கார், நின்றும் நின்ற திருக்கோலத்துல இருக்கார். இப்படியெல்லாம் சயன திருக்குளத்துல வேற யார் இருக்க முடியும், எந்த தெய்வம் இருக்க முடியும்? ஏன்னா பூமி அவாழ்தா இருந்தா தானே எங்கேயா ஓரமா ஒட்டிக்கலாம். ஒரு ஆத்துக்கு போனோம் வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தர் பார்க்கணும்னு போறோம், போனோம்னா அவர் இருக்காரா? இப்ப அவர் வரைக்கும், அவர் வர வரைக்கும் நின்று இருக்கும், அவர் இருக்காரா? அவர் வரட்டும், இல்ல அவர் வரத்துக்கு கொஞ்சம் ஆளாச்சும், சரி அப்படி உட்காந்துக்கலாமா எங்கேயாவதுன்னு பாக்கலாம். அவர் வரத்துக்குள்ள படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ள போய் ஃபேனை போட்டு இன்னும் உத்திரியத்தை போட்டு கீழே படுத்துனா அவர் வர இருக்குன்னா, அவர் முதல்ல வந்த உடனேயோ எழுந்துரும். நீர் யாரு, எங்க வந்தீர், நீ பாட்டுக்கு எங்க ஆத்துக்குள்ள வந்து வந்துபடுத்திட்டு இருக்கீரே அப்படி கேட்பாரு மாட்டாரு. உங்களுக்கு இங்க யாருனா படுத்துக்கிறது இடம் கொடுத்ததுன்னா, இல்ல நீங்க வரலையேன்னு வரலன்னா அப்படி நில்லும். அக்கா சொந்தக்காரன் மாதிரி படுத்துக்கிறீர்கேப்பாரு. அதான் விஷயம், எம்பெருமான் இங்க சயன திருக்கோளத்துல சேவை சாதிக்கிறான்னா அந்த பூமி இவன் படைத்த பூமி அது, அதனால இவன் அதுல வந்து அவன் படுத்துக்கிறான். இன்னொருத்தெல்லாம் வந்து இதுல படுத்துக்க முடியாது. அதனால உண்டும் விழுந்தும் கறந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தோடு வீட்டு இருந்தும், வீட்டு இருந்த திருக்கோலத்துல இருக்கான், மனம் கூடியும் திருமணம் வேற செய்துக்கள் யாரே பூமாதேவி அந்த பூமியை பத்தினியாக ஆக்கி வைத்திருக்கிறார். இப்படி கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான், எல்லா விஷயத்தாலும் தன்னுடையதே உலகு அப்படின்னு எம்பெருமான் இருக்கிறான் ஆழ்வார் அங்கேயும் சொல்றேன். இன்னும் கூட பல இடத்துல சாதிச்சிருக்கேன், இப்பவும் அதுக்காக தான் சொல்ற. நாம் நமக்கெல்லாம் எம்பெருமான் தான் இருப்பிடம், ஆதாரம், ஆசிரியம், புகலிடம் வச்சுக்கோ. அதுக்கு இது ஒரு காரணம், ஏன்னா பூமிக்கு அவன் தான் புகலிடம், நமக்கு பூமி தான் புகலிடம், ஆக நமக்கு எம்பெருமான் தான் புகலிடம், வேற யாருக்கிட்டே நம்ம போகக்கூடாது. பாருந்தான் பாருமெழுந்தான் பாரிடம்தான் பாரளந்தான் சின்ன பிரளயம் அப்படின்னு வரைச்ச பூமியை உண்டான் உமிழ்ந்தான் அப்படின்னா வரும். அப்புறம் பாரிடம் முன்படைத்தான், முன்காலத்திலே ஆதி சிருஷ்டியிலே பாரிடம் இந்த பூமியை படைத்தான், சிருஷ்டியும் செய்தவன் அவன்தான் அப்படின்னு. ஆக இப்ப சொன்னது ஆதி சிருஷ்டி, ஆதி சிருஷ்டியானும் சரி பாதியினை ஆகிய சிருஷ்டியானாலும் சரி எல்லாம் எம்பெருமான் தான் செய்கிறான் என்பர், ஆள் என்பர் என்று சொல்வர், ஆள் ஆகையால் நடத்தும் இப்படியெல்லாம் சொல்வார்கள். யார் சொல்வார்கள்? வேதத்திலையும் இத்திகாச புராணங்களையும் இருப்பதை மகான்கள் மகரிஷிகள் அவர்கள் எல்லாம் சொல்வார்கள். ஆகையினாலே பாருண்டான் பாருமெழுந்தான் பாரிடந்தான் பாரளந்தான் பாரிடம் முன்படைத்தான் என்பதால் பாரிடந்தான் பாரளந்தான் அப்படின்னு வராக அவதாரம் திரிக்கிறான் அவதாரம், திரிக்கிறான் அவதாரத்துல எல்லாமே தன்னுடையது நிரூபணமே பண்றான். அதுக்காக தானே உலகை அளந்ததே. அதனால என்ன கேட்டா, பாரிடம் ஆவானும் தானானால் பாரிடம், பார் பூமிக்கு இடம் ஆசிரியம், பூமிக்கு ஆதாரமான இடம், பூமிக்கு ஒரே கதியாக இருப்பவன் தான், அவன் தான் பூமாதேவிக்கு பூமிக்கே அவன் தான் கதி. கிருஷ்ணாவதாரத்துல பூமி தேவி பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திச்சுதானே கிருஷ்ணாவதாரம் பண்ண வச்ச. அதனால எல்லாத்தையும் அது மாத்திரமல்ல, பூமியை இப்படி பாருண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பண்ணப்படினால அந்த பாரிடம் ஆவானும் தான் ஆனால் அந்த பூமிக்கு இடம் ஆசிரியமாக கதியாக இருப்பவனும் அவனே என்பதால் பாரிடம் ஆவானும் தானானால் ஆரிடமே, ஆர் இடமே, வேற யார் நமக்கு இடம், வேற யார் நமக்கு கதி, வேற யார் நமக்கு ஆசிரியம், மொத்தம் இவன் தானே பண்ணியிருக்கான். அதனால இவன் தான் நமக்கு கதியை தவிர வேற யார் நமக்கு இடமே, வேற யாராவது நமக்கு புகலிடமாக ஆவார்களா அப்படின்னு அர்த்தம். பாரிடம் ஆவானும் தானானால் ஆரிடமே மற்றொருவர்க்கு ஆவான் புகாவால் அவைனா முன் சொன்ன இந்த செயல்கள்லாம் மற்றொருவர்க்கு வேற ஒரு தெய்வத்துக்கு ஆவான் ஆவதற்காக புகா சம்பவிக்க மாட்டா. இன்னொரு தெய்வத்துக்கு இந்த மாதிரி செயல்கள், அதாவது உண்டும் விழுந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும்லாம் இருக்கும், இதெல்லாம் மற்ற தெய்வத்துக்கு வருமோ கூடுமோ, வேற ஒரு தெய்வத்துக்கு இவையெல்லாம் புகா அப்படின்னு சொன்னதாக அர்த்தம் ஆச்சு. பல அர்த்தம் சொல்றாரு இதுக்கு. புகா வாழவை அப்படிங்கிறச்சு இங்க ஒரு ஆள்னு ஒண்ணு இருக்கு, இந்த ஆளுக்கு அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆள்னா இது ஒரு அசைச்சொல்னு சொல்லுவா, இது அழகுக்காக வந்திருக்க அவ்வளவுதான். அதனால மற்றொருவருக்கு ஆவான், வேறொருவருக்கு ஆவதற்காக அவை அந்த செயல்கள் புகா சேராதவை அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தருக்கு ஆகும்படியாக இவை சேராதவை. அதனால வேற யார் நமக்கு இடம் ஆறு இடமே, வேற யாராவது நமக்கு இடம் ஆவார்களா எம்பெருமானை தவிர அப்படின்னு அர்த்தம். பாருண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பாரிழந்தான் பாரிடம் உன்படைத்தான் என்பரால் பாரிடம் ஆவானும் தானானால் ஆரிடமே மற்றொருவர்க்கு ஆவான் புகாவானவை அப்படின்னு. இதுல கடைசியில மற்றொருவர்க்கு ஆவான் புகாவானவை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு தாத்பரியம் சொல்லுகிறார்கள். முதல் தாத்பரியம், அவை அப்படின்னா அந்த பூமியில இருக்கிற சேத்தனர்கள் ஜீவர்கள் அர்த்தம். முன்னாடி பூமியை பத்தி சொன்னார் இல்லையோ, அவை அந்த பூமியிலே இருக்கிற சேத்தனர்கள் ஜீவர்கள் மற்றொருவருக்கு வேற ஒருத்தருக்கு ஆவான், எம்பெருமானுக்கே ஆகுமே தவிர வேற ஒருத்தருக்கு சேஷமாக அவர்கள் எல்லாம் ஆவார்களா, எம்பெருமானுக்கே சேஷனாக இருப்பார்கள். ஏன்னு கேட்டா இந்த பூமியில இருப்பவர்கள் தானே அவர். அப்போ பூமிக்கு இத்தனை உபகாரம் பண்ணவன், பூமியை நிலையாக நிறுத்தினவன் யாரோ அவனுக்கு சேஷனாகத்தான் அவர்கள் இருப்பாரே தவிர மற்றவருக்கு ஆளாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்துல அவை அப்படின்னா அந்த பூமியிலுள்ள சேத்தன வர்க்கங்கள் மற்றொருவருக்கு சேஷமாக அப்படின்னு இதுக்கு அர்த்தத்தை விசாரிச்சிருக்கார் உத்தம சுவாமி. இல்லாட்டா முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தோம்னா அவை அப்படின்னா அந்த செயல்கள் அர்த்தம், அதாவது உண்டும் விழுந்தும் கடந்தும் இடந்தும் முதலான செயல்கள். இதெல்லாம் மற்றொருவருக்கு வேற யாருக்கு தான் இதெல்லாம் புரிந்தி சேரும், வேற யாருக்கு தான் ஆகும், மற்றவாள்லாம் இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தமும் சொல்லலாம். இந்த ரெண்டு அர்த்தத்துல இந்த ரெண்டாவது அர்த்தம் தான் சரியா இருக்கும்னு சொல்ற அவரே. ஏன்னு கேட்டா அவைனா அந்த சேத்தனர்கள்னு அர்த்தம் சொல்லணும். இந்த சேத்தனங்கிற அர்த்தம் எப்படி கிடைக்கும், முன்னாடி சேத்தனர்களை பத்தி சொல்லியிருந்தா, ஜீவர்களை பத்தி சொல்லியிருந்தா அப்ப அந்த ஜீவர்கள் அப்படின்னு ஒரு ரீதியில அர்த்தம் சொல்லலாம். ஆனா முன்னாடி ஜீவனை பத்தி எல்லாம் ஒன்னும் சொல்லல, பூமியை பத்தி தான் சொல்லியிருக்க. ஆனா முன்னாடி சில செயல்கள் எல்லாம் சொல்லியிருக்க, அதனால அவை அப்படின்னா அந்த செயல்கள் அப்படின்னு. அந்த செயல்கள் வேறொருவனுக்கு ஆவான் வேறொருவனுக்கான சம்பவிக்காதவை அப்படின்னு அர்த்தம். ஆவான் புகா அப்படிங்கிறதுக்கு ஆவான்னா சேஷமாக புகா ஆகாதுன்னு அர்த்தம். இந்த செயல்கள்லாம் இன்னொருத்தருக்கு சேஷமாக ஆகாது. எம்பெருமானுக்கே நமக்கே எம்பெருமானுக்கே ஆளாகணும் நாம சொல்ற முடியும், அது தவிர வேறவாக ஆகாது அப்படின்னு அர்த்தம். அதாவது பூமிக்கு ஆதாரமா இருக்காங்கிறபடினாலே, பூமிக்கு சுவாமியாக சேஷியாக இருக்காங்கபடினாலே நமக்கும் ஆதாரமாயும் சேஷியாவும் இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். ஆக அவனவே அவனே நமக்கு புகலிடமாக இருக்கிறபடினாலே அவனையே நாம் ஆசிரியக்க வேண்டும். வேற யாரும் இதெல்லாம் நினைத்து கூட இந்த செயல்களை எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இந்த செயல்கள் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பாருண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பாரளந்தான் பாரிடம் முன்படைத்தான் என்பராங்கு பாரிடம் ஆவானும் தானானால் ஆரிடமே மற்றொருவருக்கு ஆவான் புகாவானவை. முன்னாடி இருந்த பாருண்டான் பாருமிழ்ந்தான் இதெல்லாம் வச்சு பார்த்தா அதோட சேர்த்து ஒரே வாக்கியமாக அர்த்தம் சொல்லணுமானால் அவைனா முன்னாடி சொன்ன அந்த செயல்கள் எல்லாம் வேற யாருக்கு தகும், வேற யாருக்கும் தகாது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பாட்டு வந்திருக்கு. ஆகையினாலே ஆறு இடமே, நமக்கும் வேற யார் இடம், அவனேதான் புகலிடம் என்று இப்படியாக சொல்லி எம்பெருமானுக்கு நாம் பல்லாண்டு பாடலாம். எம்பெருமானை மாய்த்தானை வாழ்த்தே வழி அப்படின்னு சொல்ற மாதிரி எம்பெருமானை வாழ்த்துவதுதான் நமக்கு வழி அப்படின்னா, வாழ்த்துவதற்கு இந்த மாதிரி எத்தனையோ எம்பெருமானுடைய லீலைகள் எல்லாம் இருக்கின்றபடினாலே அவற்றை சொல்லி நாம் வாழ்த்தலாம் அப்படின்னு அர்த்தம். பாருண்டான் பாருமிழ்ந்தான் பாரிடந்தான் பாரளந்தான் பாரிடமுன் படைத்தான் என்பரால் பாரிடம் ஆவானும் தானானால் ஆரிடமே மற்றொருவர்க்கு ஆவான் புகாவானவை. அவையவன நினைந்து வந்த சுரர் பாலே சுவையை நவையை நளிர்விப்பான் தன்னை. கவையில் மனத்துயர வைத்திருந்து வாழ்த்தாதார்க்கு உண்டோ மனத்துயரை மாய்க்கும் வகை அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.